ശ്രീരാജീവാക്ഷവക്ഷസ്ഥല നിലയ രമാഹസ്ത ഹസ്തവാസ്തവ്യലോലല്ലീലാബ്ജാ നിഷ്പതന്തി മധുര മധുരീ നാഭി പത്മേ മുരാരേ അസ്തോകം ലോകമാത്രാദ്വിയുഗമുഖശിശോരാനേഷ്പ്രപ്യമാനം ശംഖപ്രാന്തേന ദിവ്യം പയയിതി വിബുധൈ ശംഖ്യമാനാ പുനാതു. നമസ്സഭായി விஸ்வகுணாதிருஷ்ட சம்பு என்ற காவியத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதுல வந்து பார்த்தோம்னா சூரிய வர்ணனம் இன்னும் முடியல. இந்த நேமம் இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தோட அடுத்த பத்தியத்தோட முடிய போறது. பத்தாவது வரைக்கும் பார்த்தோம். இன்றைய தினம் 11வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். எப்படி சூரியனை பார்க்காத நாள் துர்தினம் என்று மக்கள் கூறுகின்றார்களோ அதே போல தாமரை கூட்டங்களை அவன் சிரிக்க வைக்கின்றான், மலர வைக்கின்றான், நோய்களை எல்லாம் விரட்டுகின்றான். அதனாலும் அவன் நாம் வணங்குவதற்கு ஏற்றவன் அப்படின்னு ஒரு சமர்த்தன மன்னர். அடுத்து மறுபடியும் இந்த பத்தியத்தில் எல்லாருமே சூரியனை தான் முதல்ல வணங்குறா அப்படின்னு சமர்த்தன மன்னர் சுருட்டு வேதமயமாகவே அவன் இருக்கின்றான். அதனால் சூரியன் நம்மால் வணங்கப்படு நம்முடைய வணக்கத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லப்படுறார். ஆஷா பாலேஷு பாஷாயுத யமபலபின் மாருதேஷாதிகேஷு பிராயோ பூயஸ்து ஜாகத் ஸ்வபிச சுசிதயா பாசுரா பூசுராத்யாஹ யஸ்மை காலத்ரயேபி பிரதிதிவசமமீ குர்வதேர்க்ய பிரதானம் சைஷாத்ரயேவ வித்யா தபதிர விமயீ சத்வலோகான் புனானா. ஆஷாபாலேஷு பாஷாயுத யமபலபின் மாருதே ஷாதிகேஷு பிராயோ பூயஸ்து ஜாகத் ஸ்வபிச சுசிதயா பாசுரா பூசுராத்யாஹ யஸ்மை காலத்ரயேபி பிரதிதிவச மமீ குர்வதேர்க்ய பிரதானம் சைஷா த்ரயேவ வித்யா தபதி ரவிமயீ சர்வலோகான் புனானா. ஒரு பிரிச்சு சொல்றதா இருந்தா ஆஷாபாலேஷு பாஷாயுத யமபலபின் மாருத ஈஷாதிகேஷு பிராயஹ பூயஸ்து ஜாக்ரத்சு அபிச சுசிதயா பாசுராஹ பூசுராத்யாஹ யஸ்மை காலத்ரயேபி பிரதிதிவசம் அமீ குடுவதே அர்க்ய பிரதானம் சைஷா த்ரையா த்ரயி த்ரையா இவ அப்படின்னு வித்யா தபதி ரவிமயி சர்வலோகான் புனான. அதாவது எட்டு திசைக்கு உண்டான தேவதைகள்லாம் இருக்கலாம், எட்டு திசைக்கு உண்டான தேவதைகள்லாம் முதல் பக்கத்தில் இருக்கலாம் சூரியனை காட்டிலும். அவர்கள் முதலியவர்கள்லாம் இருக்கச்சே கூட பூசுராகான்னு சொன்னால் இந்த த்விஜால்னு வச்சுக்கலாம், பிராமணர்கள் மட்டும் இல்லை க்ஷத்திரிய வைஷ்யர்கள்லாம் கூட எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சூரியனுக்கு முதல்ல அர்க்யப்பிரதானம் கொடுக்குறலாம். அவள் வந்து முதல்ல அவர்களால் முதல் வணங்கப்படக்கூடிய தேவதை சூரியன் தான். அவர்கள் வேறு தேவதையை வணங்கினாலும் கூட முதல்ல அர்க்யப்பிரதானம் கொடுத்துட்டு தான் வேறு தேவதையை வணங்குறாளாம். அதனால் இட் பிகம்ஸ் த ஃபோர் மோஸ்ட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அதற்கு பிறகு எப்படி இந்த வேதமானது த்ரையின்னு வேதத்துக்கு பெயர், இவனுக்கும் த்ரிபாத்ன்ற ஒரு பெயர் வரும். அது அந்த மூன்று இது இருக்கு இல்லையா, மூன்று அந்த மூன்றுன்ற நம்பர் வந்து அசோசியேட் ஆகிருக்கு வேதத்தோடையும் சூரியனோடையும், அவனுடைய ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த ரவிமயமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிகி வந்து அனைத்து உலகங்களையும் புனிதமாக்குகின்றது. எப்படி வேத சப்தமானது பாராயணம் பண்ணாலே புண்ணியமோ ஸ்வரூபத்தக புண்ணியத்தை கொடுக்கறது, அது மாதிரி இந்த சூரிய ஒளி அல்லது சூரிய மண்டலம் இருக்கு இல்லையா, அது எல்லா லோகத்தையும் புனிதப்படுத்துகின்றது. அதனால் அவன் நம்மால் வணங்கத்தக்கவன். வியாக்கியானம் பார்த்தோம்னா பாஷாயுத யம பலபின் மாருதேஷாதிகேஷு பூயஸ்சு ஆஷாபாலேஷு ஜாகிரத்சு அமீ பாசுராஹ பூசுராத்யாஹ சுசிதயா பிரதிதிவசம் காலத்தயே அபி யஸ்மை பிராயஹ அர்க்யப்பிரதானம் குர்வதே சா ஏஷா த்ரயீ வித்யா இவ சர்வலோகான் புனானா ரவிமயீ தபதி அப்படின்னு பாஷாயுதன்னா அந்த தேவதைகள் ஒரு ஒரு தேவதைகளுக்கு பெயர் அது. அது வருணம், வருணனுக்கும் பாஷத்துக்கும் சம்பந்தம் உண்டு. வியாக்கியானத்தில் பார்க்கலாம் வருணன் யம பல பின்னா இந்திரன் அப்புறம் மாருத்து மருத்து அப்புறம் ஈஷன் இப்படி எல்லாம் இருக்கச்சே ஆஷா பாலேஷு ஜாகிரத்சு அவெல்லாம் தூங்கல் அவெல்லாம் மூச்சுன்னு இருக்கா, திக்குக்களை எது தூக்கம் எப்பயும் மூச்சுன்னு இருக்கு. ஆனாலும் இந்த பாசுராகா பூசுராத்யான்னு சொன்னால் இந்த திரைவர்ணிக்கால் என்ன பண்ணான்னு கேட்டால் சுத்தமாக இருந்து கொண்டு பிரதி திவசம் ஒரு ஒரு தினமும் காலத்திரையேபி வெறும் காத்தாலம் மட்டுமில்ல, காத்தால மத்தியானம் சாயங்காலம் மூன்று வேளையும் யவனுக்கு எஸ்மை பிராயகன்னு சொன்னா பிராயகனுக்கு சமர்த்தனம் காட்டப்படுற வியாக்கியான கர்த்தா அர்க்யப்பிரதானம் குருவதே அர்க்யப்பிரதானத்தை செய்கின்றார்களோ சா ஏஷா த்ரயீ வித்யா இவ சர்வலோகான் புனானா ரவிமயி தபதி. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீலிங்கத்துக்காக ரவிமயின்னு போட்டுண்டார். த்ரயீ இவன வேதத்தை போன்று உலகம் அனைத்தையும் புனிதமாக்குகின்றது. ஏற்கனவே பார்க்கலாம் கிஞ்ச ஆஷா பாலேஸ்வதி ஹிந்தியில் படிச்சுடலாம். வருண யம இந்திர வாயு ஈஸ்வராதி பகுசங்கியக திக்பாலோங்கே சாதிகார் வித்யமான் ஹோனே பர்பி ஏ தேஜஸ்வி பிராமணாதி வர்க்க பவித்ராந்த கரணத்வாரா பிரதிதின் தீனோ கால்மேபி ஜிஸ் சூரியகோ பிராய அர்க்யப்பதான் கர்த்தேகே வஹி யகு வேதிக்கி தரக் சாரே சம்சார்கோ பவித்ர கர்த்தி ஒய் சூரிய பிரதிமா பிரகாஷித் ஹோ ரஹி ஹே அப்படின்னு ஹிந்தி சுலபமாக புரிஞ்சிடும். அது சம்ஸ்காரத்துக்காக அதிகம் இருக்கேன். ஆஷா பாலேஷ்விதி இதுன்னு பிரதீகம் அதை இப்போது விளக்குகின்றார். அமீ சுச்சிதையா அந்த கரண சுத்தியா பாசுராக அந்த அமீன்ற இருக்கு இல்லையா ஸ்லோகத்தில் பத்தியத்தில் இருக்கு பிரதி திவசம் அமீ அப்படின்னு அசௌ அமு அமீன்னு வரும் அது தீஸ் அப்படின்னு வரும். அந்த கரண சுத்தியா பாசுராக இவர்கள்லாம் தீப்தி மந்தகன் அர்த்தம். பாசுராகன்னு சொன்னால் தீப்தி மந்தக தீப்தி உடையவர்கள் அந்த கரண சுத்தத்தினால் ஒரு தீப்தி ஒரு தேஜஸை உடையவர்கள் பாசுரு தீப்தோ அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு அதுலேருந்து வருது. பூசுராகன்னு சொன்னால் யாரு பிராமணாக ஆத்யாக ஏசுதே பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாக இத்தியர்த்தம். பூசுராகன்னு சொன்னால் மூன்று பேரும் இல்லை சேர்த்துக்கணும். ஏன்னா சந்தியாவனம் பண்ணுறதுக்கு மூணு பேருக்குமே அதிகாரம் இருக்கு, மூணு பேருக்குமே உபநயன சம்ஸ்காரம் உண்டு. அதில் பிரக்கிரியையில் மாற்றம் இருக்கு, ஆனால் அவர்களுக்கு அந்த சம்ஸ்காரம் உண்டு. ஸோ அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்தியாவந்தனமானது அவ பண்ணணும். சமீபத்தோட ஒருத்தர் வந்து ஒரு என்கொயரி வந்தது, ஒரு க்ஷத்திரியர் நான் எப்படி சந்தியாவனம் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தேன். அந்த இதுவே போயிடுது, இப்போ பிராமணாலே சந்தியாவனம் பண்ணுறதில்ல. அவர் க்ஷத்திரியர் எங்களுக்கு என்ன பிரக்கிரியை இருக்குது, யாராவது எழுதி வச்சிருக்காங்களா எங்கேயாவது இருக்கான்னு வந்து கேட்டுன்னு வந்தார். ஞாபகத்துக்கு வந்தது பாஷாயுதக வருணக ஏன்னா பிரச்சேதா வருண பாஷின்னு தியமரக வேதம் கூட அந்த இடத்துல வரைச்சே உன்முக்தோ வருணசிய பாஷகன்னு வருணனுக்கும் பாஷத்துக்கும் நிறைய இடத்துல அந்த சம்பந்தத்தை சொல்றது. பிரத்யஸ்தோ வருணசிய பாஷகன்லாம் வேதத்தில் வாக்கியங்கள் உண்டு. அப்போ அந்த பாஷமானது ஆயுதமாக யாருக்கு இருக்குன்னு வருணனுக்கு. பிரச்சேதா வருண பாஷின்னு அமரகோஷம் சொல்றது. யமஸ்ச பலம் பலநாமானம் அசுரம் பினத்தீதி யமஹ ஆயிடுது. அப்புறம் பலபித்து பலபித்துன யாருன்னா பலநாமானம் அசுரம் பினத்தீதி பலபித் இந்திரஸ்ய அதையேவ அமரே தஸ்ய பலாராதித்து முக்தம். அமரகோஷத்துல பலாராதிஷி பதிஹி அப்படின்னு சொல்றது. பல ஆராதி அராதிஹி அராதிஹின எனிமி அராதையகன்ற சப்தமும் வேதத்தில் நிறைய வரும். பலனுடைய அராதி பலன் என்கிற ஒரு அசுரன் அவனுடைய அவனை கொன்றான், அதனால் இந்திரனுக்கு பலாராத்திகின் பெயர் பலபித்தின் பெயர். இதி மாருத்தோ வாயுஷ்ச சமீர மாருத்த மருத்து இத்தியமரக சமீர்ன பேர் வச்சுக்கிறாங்க சமீர். இந்த சம்ஸ்கிருதம் தெரியறதுக்கு முன்னாடி தெரியாததுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்ல வந்து அர்த்தமே தெரியாம என்ன இப்பெல்லாம் பேர் வச்சிருக்கான்னு தெரிஞ்சது. ஆனால் சம்ஸ்கிருத வாசிப்பு தெரியுது எல்லா பேர்களுக்குமே அர்த்தம் இருக்கு. அதுவும் வடக்குல எல்லாரும் பிராயன்னு இந்த சம்ஸ்கிருதம் இருக்கக்கூடிய பேர் தான் இருக்கும். அது பெங்கால் பக்கம்லாம் போனால் வச்சுக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் ஆரம்பிக்கும் நிறைய வார்த்தைகள். ஆனால் பல பெயர்கள் வந்து ஈஸியாக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா அர்த்தம் தெரிஞ்சிடலாம். ஈஷ ஈஸ்வரஸ்ட ஆதியோ ஏஷாம் அக்னி நிருதி சோமானாம் தேஷு பாஷாயுத யமபலபின் மாருதேஷாதி கேஷு. இப்போ ஈஷ பதம் போட்டதுனால ஈஷ ஈஸ்வர ஆதயம் சொன்னால் எக்ஸெட்ரான்னு சொல்லணும் இங்கிலீஷில் அதுதான். இன்னும் பலர் யாரு கேட்டால் அக்னி நிருதிர் சோம இவாலாம். ஸோ பாஷாயுதிலே ஆரம்பித்து இவா வரைக்கும் இத்தனை தேவதைகள் இருக்கா திக்பாலகர்கள் இருக்கா. பூயசுனா பகுஷு பூயஹ பூயஹ நிறைய நடத்தும். அஷ்டசு இத்தியர்த்தா எட்டு பேர் தான் இருக்கா. ஆஷாஹ திஷஹ திஷஸ்து ககுப காஷ்டா ஆஷாஸ்ச இத்தியமரஹ திஷஹ திக் திஷு திஷஹ ககுப் ககுபௌ ககுபஹ காஷ்டாஹ ஆஷாஸ்ச இதெல்லாம் திசைகளை குறிக்கிறதுன்னு அமரகோஷம் சொல்கிறது. பாலயந்தி ரக்ஷந்தி இது ஆஷாபாலாக ஆஷாபாலாகனு வேத சப்தம் வராது. பெரும்பாலும் இவர் வந்து வேதத்தில் இருக்கிற சப்தங்கள் நிறைய பயன்படுத்தியிருக்கார். ஆஷாபாலாக தேஷு திக்பாலகேஷு ஆஷாபாலாக தேஷு அவர்களில் அதாவது திக்பாலகர்கள் சொல்கிறோமோனோ பாலகர்னா தமிழில் வந்து பாலகன் சொல்றோம், பாலகஹ சம்ஸ்கிருதத்தில் காப்பாற்றுபவர்கள் ரட்சிப்பவர்கள். ஜாகிரத்சு அவளை முடிச்சுட்டு இருக்கா, ஸ்வஸ்வாதிகார தத்பரேஷு சத்ஸ்வபி, எல்லாம் அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கா, டியூட்டியை முடிச்சுட்டு ஆத்துக்கெல்லாம் போயிடல, அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கா, தே வெரி மச் அலைவ் அண்ட் அட்டன்டிவாக இருந்துட்டு இருக்கா. ஜாகுரு இந்திராட்சியே இத்தியஸ்மாத் சத்ரு பிரத்யய ஜாகிரத்ஸ் அப்பி இருக்கணும், ஜாகிரத்சு அப்பி ஜாகிரத்ஸ் அப்பின்னு ஆயிடுது, கொஞ்சம் முடிஞ்சால் அங்கங்கே சந்தியை சொல்கிறேன், ஜாகிரத்சு அப்பி ஜாகிரத்ஸ் அப்பின்னு ஆயிடுது. அது எப்படி வந்து கேட்டால், ஜாகிரு நித்ராட்சையே தூக்கத்தை விடுதல், அதுதான் ஜாகிரு தாத்து, அது ஜாகிரத் அப்படிங்கிறது சத்ரு பிரத்யம் வந்து அதனுடைய சப்தமி பக்தி பகுவச்சனம் ஜாகிரத்சு, இது சதிசப்தமி, பூயஸ்ஸு ஜாகிரத்ஸ்வபி அப்படின்னு இருக்கு. யஸ்மை சூர்யாயைவ பிரதிதிவசம் காலத்ரயேபி பிராத்தர் மத்யாஹ்னே சாயம் சேதி திரிகாலம் இத்யர்த்தஹ. எந்த சூரியனுக்காக மட்டும் பிரதி திவசம், திவசம்னாலே ஆக்சுவலாக தினம்தான், திவசம்னு சொன்னால் ஒரு நாள், அது ஒரு விசேஷமான நாள் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம, ஆனால் திவசம்னா ஒரு நாள். காலத்ரயேபி மூன்று காலங்களிலும், என்ன, பிராத்தஹ மத்யாஹ்னே சாயம், காத்தால மத்தியானம் சாயங்காலம் திரிகாலம், திரிகால சந்தியானம் பண்ணுறது இன்றைக்கு பெரிய விஷயமா இருக்குது இல்லையா, சந்தியானன்றது இப்போ சொல்ல போகிறார் பேசிக், இது பிராய அர்கியஸ்ய பிரதானம் அர்ப்பணம் குருவதே குருவந்தி, பிராயஹன்னு சப்தத்துக்கு சொல்ல போகிறார், அர்கிய பிரதானம் செய்கின்றார்கள், குருவதே குருவந்தி, குருவதே ஆத்மநேபதம், குருவந்தி அது வந்து பரஸ்நேபதம், டுக்ரிண்யகரணே அதுலேருந்து வருது வர்த்தமான இலட்டு. கேசி ஜனாக சூர்யாத்து அந்யாம் தேவதமபி பஜந்தே, கிந்து சூரியன் விஹாய அபித்து பிரதமம் சந்தியாவந்தன சமயே சூரியார்கியம் பிரதாயைவ பஜந்தே இது பிராயஹ இத்தியன்னு சூச்சிதம். பிராயசத்தை என்ன சொல்லார்னா, சில பேர் சூரியனை தவிர வேறு தேவதைகள்லாம் வணங்குற, வேறு தேவதைகளையும் வணங்குகின்றார்கள், ஆனால் கிந்து சூரியன் விஹாய சூரியனை விட்டுட்டு அபித்து பிரதமம் சந்தியாவந்தன சமய, சந்தியாவந்த சமயம் வந்த உடனே சூரியனுக்கு தான் சூரியாய அர்க்யம் பிரதாய ஏவ அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு அர்க்கத்தை விட்டுவிட்டு, அதனால தான் இந்த பிராய சந்தியாவந்தனம், சந்தியாவந்தனம் அந்தராய் சந்தியாவந்தனம் அந்தரான்யஸ்மின் கஸ்மின்ச்சிதபி கர்மன் அதிகாராது தான் போட்டிருந்தார். இந்த சந்தியாவந்தனம் பண்ணாமல் வேறு எந்த கர்மாவை பண்ணுறதுக்கும் அதிகாரம் கிடையாது, சந்தியாவந்தனம் பண்ணால் தான் அதிகாரம் இருக்கும், கர்மணி அனதிகாராத், சந்தியாவந்தனமந்தராணி அஸ்மின் கஸ்மின்ச்சிதபி கர்மன் அனதிகாராத்து, வேறு கர்மாவில் அதிகாரமானது கிடைக்காது சந்தியாவந்தனம் பண்ணலன்னா. அதனால்தான் அந்த என்ன சொன்னார்னா, சந்தியாவந்தனம் அவ்வளோ முக்கியம், இது வேறு கர்மா பண்ணுவதற்கு ஒரு முதல் ஸ்டெப், முதல் அதிகாரம் அது. அர்க்ய பிரதானம் ஹி காயத்ரி மந்திரேன விஹிதம் சச்ச மந்திரோ வேதத்ரயாத் உத்ருதஹ அதேவ தஸ்ய த்ரிபாத்வம். இந்த அர்க்யப்பிரதானம் சொல்லிச்சு, காயத்ரி மந்திரம் சொல்லி தான் அர்க்யப்பிரதானம் பண்ணுறோம், அது அந்த காயத்ரி மந்திரமானது மூன்று வேதங்களில் இருந்து எடுக்கப்பட்டது, அதனால் த்ரிபாத்ன்ற ஒரு சம்யா அது கிடைச்சது. ததுக்தம் பண்ணுனா த்ரிபிய ஏவத் வேதேபிய பாதம் பாதம் அதூதுகத்து அப்படின்னு மூன்று வேதங்களிலிருந்தும் எடுத்தனாலும் த்ரிபாத்ன்ற ஒரு சம்யா கிடைச்சது. யஸ்மாதேவம் தஸ்மாத் பகவான் சூரியோ வேதத்ரயீ ரூப ஏவேதி சம்பாவி ஆக சைஷேதி, அப்படி இருப்பதனாலேயே இந்த சூரியன் பகவான் சூரியனுக்கு வேதத்ரயி ரூபன் வேதமை என்ற ஒரு ஒரு பாவனை சம்பாவனை. சா ஏஷா மூர்த்திமதி ரவிமயீ சூரிய ரூபா சர்வலோகான் புனானா பவித்ரயந்தி சதி பூஞ்சி பவனே இத்தியஸ்மாத் சாணச்சு. அப்படிப்பட்ட இந்த சீலிங்கம் கொண்டு வரதுக்காக மூர்த்திமதி ரவிமயீ சூரிய ரூபான்னு போட்டிருந்தார். சூரிய ரூப் இந்த ரூபம் இருக்கணும், அது சர்வலோகான் அனைத்து லோகங்களையும், புனானான்றது சாணச் பிரத்தியம், பவித்ரயந்தின் அர்த்தம், பூஞ்சி தாத்து இருக்கு, பவனேன் தாத்து, பவனம்னாலே பவித்திரமாக்குதுன்னு அர்த்தம், பவித்ரயந்தி சதீன்னு சொன்னால் மூன்று உலகங்களையும் புனிதமாக்கி கொண்டிருக்கின்றது, இத்தியஸ்மாத் சாணச் அந்த பூஞ்சி பவனேன் தாத்துல சாணச் பிரத்தியம். த்ரயீ வேதத்ரயீ ரூபா வித்யா இவ ஸ்திரியாம் ருக் சாம யஜுஷி இது வேதாக த்ரயஸ்திரயி இத்தியமரக. ஸ்ரீலிங்கத்தில் த்ரையின்னு வேதத்துக்கு பெயர் இருக்கு, அதை அமரகோஷத்தை கொண்டு காண்பிக்கிறார். தபதி பிரகாஷத்தே வித்யா தபதி த்ரையா இவ வித்யா தபதி தபதிக்கு பிரகாசத்தின் அர்த்தம். அத்த சூரியே வேதத்திரைய ஆரோபாத்து உத்பிரேக்ஷா அலங்கார, உத்பிரேக்ஷா என்கிற அலங்காரம். வேதத்திரயத்தை ஆரோபணம் பண்றதுனால சூரியனிடத்தில் வேதத்திரயத்தை ஆரோபணம் செய்வதால் உத்பிரேக்ஷா அலங்காரம். ஸ்ரக்தரான்ற விரதம் ஏற்கனவே இதுக்கு நம்ம இது பார்த்துட்டோம், அந்த இதை கொடுத்துட்டார், விரத்தத்தை ஏற்கனவே தெரிவிச்சிட்டார் ஒரு ஸ்லோகத்தை, முதல் ஸ்லோகத்திலேயே. இது 11வது பத்தியத்தினுடைய அர்த்தம். இது மேற்கொண்டு 12 அடுத்த இதில் பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ, அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ, ஸ்ரீமதே வெங்கடாத்வரிணே கவையே நமஹ.